அருமையான பதிவு ரமேஷ். இன்றைய சூழ்நிலையில் வேளாண்மையை கையில் எடுத்திருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு வேளாண்மை முறை, அற்புதமான தமிழர் வேளாண்மை முறை. வரப்பு வயலுக்கு நீர் சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் வரப்பே உழவனுக்கு ஆண்டு முழுவதும் தேவைப்படுகின்ற காய்கறிகளை தானே உற்பத்தி செய்கின்ற எந்தவித செலவும் இல்லாமல் எந்தவித இடுபொருளும் இல்லாமல் உற்பத்தி செய்து கொடுக்கின்ற ஒரு நிரந்தர புஞ்சையாகவும் அந்த வயலுக்கு வேண்டிய நீரை சேமிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சேமிப்பு கிடங்காகவும் நீரை உற்பத்தி செய்கின்ற ஒரு மூலக்கூறாகவும் அதுபோலவே அந்த வரப்பில் உள்ள மரங்களே வயலுக்கு வேண்டிய உரத்தை கொண்டு வருகின்ற ஒரு உர தொழிற்சாலையாகவும் அதுவே படர்ந்து செல்கின்ற கொடிகளுக்கு பந்தலாகவும் கழனி வாழ் உழவனுக்கு மிகச்சிறந்த புஞ்சை தானியங்களை உற்பத்தி செய்து கொடுகின்ற கொடி வகை காய்கறிகள், செடி வகை காய்கறிகள், கிழங்கு வகை காய்கறிகள் போன்ற அனைத்து வகையான காய்கறிகளையும் நீரை சேமித்து வயலுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டு முழுவதும் உழவனுக்கு வேண்டிய எல்லாவித பொருட்களையும் அந்த நிலத்திற்கு வளத்தையும் உற்பத்தி செய்து கொடுக்கின்ற ஒரு அருமையான உற்பத்தி தொழிற்சாலையாக வரப்பு விளங்குகிறது. எந்தவித செலவுமின்றி, எந்தவித இடுபொருளுமின்றி, மிக சொற்பமாக கிடைக்கின்ற நீரை ஆதாரத்தை கொண்டே, வயலில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி கொண்டே மிக அற்புதமாக விளைகின்ற ஒரு முன்னுதாரணமான ஒரு மாதிரி பண்ணை வடிவமைப்பை மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறீர்கள். நன்றி, நன்றி சஞ்சி, நன்றி ரமேஷ்.